ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நம, ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாஜ நம, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நம, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாஜ நம, ஸ்ரீமதே வகுணபூஷண மகாதேசிகாஜ நம, ஸ்ரீதரங்கமகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேதஸ்தி தேவநாத பரபிரம்மணே நம. ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராஜ்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த வேதிகம். ஸ்ரீரந்ததோ புல திருவேங்கடமுடையான் பாரந்த சொன்ன பழமொழியுள் ஓர் ஒன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஜயத்யாசிதசந்த்ராசத்வாந்தவித்வம்சனோதய பிரபாவான்சி தயா தேவ்யா பரமௌ யோமபாஸ்கர. வந்தே பிருந்தாவனசரம் வல்லவே ஜனவல்லவம் ஜயந்தே சம்பவம் தாமவை ஜயந்தி விபூஷணம். ஸ்ரீமதே நிகமாந்த பாதேசிகாஜ நம. ஆஸ்திகாட் தற்சமயம் ராமகிருஷ்ண அனுபவம் அனுபவிச்சுருக்கோம். இதுகாரும் ஏழு உபன்யாசங்கள் ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லலாம், இருந்தாலும் அவகாசம் என்பது எல்லாருக்கும் கொஞ்சம் நிர்பந்தப்படுத்துறது. அதனால யதாமதி விண்ணப்பிச்சுருக்கோம் சபையினிலே. போன உபன்யாசத்தில் எம்பெருமானுடைய அகட்ட கடனா சாமர்த்தியம் அப்படின்ற ஒரு அஞ்சாறு விஷயங்கள் மட்டும் நாம் பார்த்தோம். அடுத்து ராமாவதாரத்தில் எப்படி பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணார், கிருஷ்ணாவதாரத்தில் எப்பேற்பட்டதான அனுகிரகங்கள் நடந்தது அப்படின்னு பார்க்கணும். ராமாவதாரம்னு எடுத்துட்டாக்கா எம்பெருமான் கானகத்துக்கு கிளம்பி போனதுலேருந்து அந்த விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணம், அதுவே விஸ்வாமித்திரருக்கு பெரிய அனுகிரகம் பெருமாளாலே. அடுத்தது அகலிகை சாபம் அப்படின்னு, எம்பெருமாடு திருவடிப்பட்டு அகலிகை சாபம் தீர்த்தான்னு சொன்னா, இல்ல திருவடி துகள்பட்டதுன்னு சொன்னான். இப்படியாக பெருமாள் எல்லோருக்கும் அந்தந்த சமயத்திலே பரம அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். சுக்ரீவனிடத்தில் சத்தியம் பண்ணி அவனுக்கு பெருமாள் பாலிய வதம் பண்ணி ஒரு அனுகிரகம் பண்ண, இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம் பெருமாள் அந்தந்த அவதாரங்களையே பண்ணிட்டு இருக்க. அடுத்தது சபரிக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுகிரகம், அவஞ்ச மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூதா. சுவாமி தேசிகன் மகாவீர விபவத்தை எடுக்கிறார். அது வரைக்கும் கிஷ்கிந்தா காண்டா மாதத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. சபரிக்கு ஒரு அற்புதமான அனுகிரகம். இந்த சபரி யாருன்னு கேட்டா மதங்க மகர்ஜிக்கிட்ட சபரி ஆசிரமத்தை கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா அப்பேற்பட்டதான ஒரு ஆச்சாரிய பக்தி. ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு ஆசிரமத்திலே வேண்டிய அத்தனை கைங்கரியத்தும் அவள் பண்ணிட்டு இருந்தா. வயோதிகத்திலே மூத்தவள். அந்த சபரிக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்கல, மோட்சம் போகும்போது பெருமாள் சாட்சி பூத்தராக எழுதியிருந்தார். ரிஷிகளெல்லாம் மதங்க மகரிஷி சொல்லிட்டு போன அம்மா எங்க காலம் முடிஞ்சுடுத்து, நாங்க கிளம்புறோம், நிச்சயமா பெருமாள் ஒரு நாள் வருவார் உன்னை பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு ஆச்சாரியராயிருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனா. அது பிரகாரம் பார்த்தாக ஆச்சாரிய வாக்கு என்னைக்கும் பொய்க்காதுன்னு சம்பிரதாயம். அது அப்போ நடந்தது. பெருமாள் ஒரு நாள் அங்கே ஏழினர் வந்து அவர் எம்பெருமானுக்கு பண்ண அத்தனை உபச்சாரங்களையும் ஏத்துண்டார். அதி தேஜஸ்வியாய் அவள் வைகுண்டம் போவதற்கு எம்பெருமான் சாட்சிபூத்தராய் எழுந்தார். அதுதான் சுவாமி சாஹித்யர் மோக்ஷ சாட்சிபூதகா சபரி மோக்ஷ சாட்சிபூதகா அப்படின்னு சாய்க்கிறார். அப்படி பெருமாள் பார்த்துட்டு இருக்கும்போதே போகும்போது யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் சொல்லுங்க. பெருமாள் விபத்தில் இருக்கார், அவர் போகும்போதே புஷ்ப விமானம் வந்து இவளை அதி தேஜஸ்வியா இவளை கூட்டு போவாங்கன்னா அந்த ஒரு அனுகிரகம் எப்படி அவ பண்ண ஆச்சாரிய கைங்கரியம் சித்திச்சது அவளுக்கு. அவருடைய அந்த தபஸ் பெருசாக இருந்தது. பெருமாள் நேரே வந்து சாட்சிபூத்தராக எழுந்திருந்தார். இதனால் நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன இந்த இடத்துலன்னா, ஆச்சாரிய கைங்கரியம் பிரதானம், ஆச்சாரிய கைங்கரியம் பிரதானம்னு தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அதுக்கு ஈடு இணை வேறு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு அவதாரத்திலையும் பெருமாள் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறார். பாஷ்யகார அவதாரம், சுவாமி தேசிகன் அவதாரம், அப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் இதுமாரி ஆச்சாரிய பக்தி பூர்வமாக நடந்திருக்கு. சிஷ்ய லட்சணத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த ஆச்சாரிய பக்தினாலே எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொன்னாக்கா ஒரு விஷயம் வந்து அடி எனக்கு மனசுல இப்போ தோன்றது, அதை சபகரிடத்தில் விண்ணப்பிச்சுக்கிறேன். ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம முனித்திரிய பரம்பரையிலே ஆறாவது ஆச்சாரியராய் தேரழந்தூர் ஆண்டவன் திவ்யா அலங்காரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒவ்வொரு திபுதேசந்தோறும் போய் பெருமானம் சேர்க்கிறது வழக்கம். எந்த தேசத்திற்கு ஆச்சாரியன் அங்கு பரிவாரத்தோட ஏழ்ந்தவரோ அங்கு மினிமம் ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் இருந்து அந்த திவ்யதேச எம்பெருமானுடைய பிராட்டியினுடைய வைபவங்களை எல்லாம் பார்த்து சேவிச்சு ஒவ்வொரு உற்சவமா இருந்து சேவிச்சு ரொம்ப நித்தியம் போய் பெருமான அனுபவிப்பாராம். காஞ்சிபுரமாச்சு திருவேந்திரபுரமாச்சு ஒவ்வொரு திவ்யதேசம் எங்கெல்லாம் ஆச்சாரியர் ஏழ்றாரோ அங்கெல்லாம் பெருமாளா ரெண்டா நின்று நிதானிச்சு அர்ச்சை அப்படி அனுபவிப்பாராம். அவ மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு தரம் ஆச்சாரிய எழுதி இருக்கும்போது திருமுக்கூடல் ஒரு இடத்துல வந்து அங்க ஆண்டாள ஏழை பண்ணி அங்க அந்த தலவாறு பின்னி ஆண்டாளுக்கு ஏதோ ஒரு வைபவம் நடக்கும்போது உற்சவம் நடக்கும்போது இருக்கு. தத்த சமய அந்த சமயத்துல வந்து ஆச்சாரியர் அங்க அது தன்னுடைய அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அங்க போய் ஆண்டாளை சேவிக்கிறது வழக்கம். அப்படி சேவிக்கும் போது அந்த ஊர் எல்லை அந்த ஊர் எல்லையில யாரும் அந்த தீர்த்தத்தில் மாடக்கூட தீர்த்தம் மாடக்கூடாது ஆண்டாள் தீர்த்த வாரியானம் சொல்லிட்டு அங்க காபந்துக்கு பந்தோபஸ்துக்கு அப்போ போலீஸ்காரெல்லாம் போட்டிருக்கா. அதுல வந்து ரொம்பவன் பக்திமானான ஒரு போலீஸ்மேன் போலீஸ்காரர் அவர் ஆச்சார நித்தியம் விழுந்து தண்டனிட்டு சேவிப்பாராம். அப்போ ஆச்சாரன் கேட்பாராம், என்னப்பா நீ வந்து இவ்வளவு தூரத்தில் உனக்கு போஸ்டிங் போட்டிருக்காளே, இவ்வளவு தூரத்தில் போட்டிருக்காளே உனக்கு என்னவா இந்த இடத்துல போய் இருக்கே, ஊருக்கு வெளியில எங்கேயோ ரெண்டு மைல் தள்ளி இருக்கு, யாருமே அத்வானமா இருக்கு, யாரோ இங்கெல்லாம் அசுத்தம் பண்ணிட்டு இருக்க, அவெல்லாம் திறத்துட்டு இருக்கே நீனு, இந்த புஷ்கரணியை காக்குற கங்கிரிவா உனக்குன்னு கேட்டேன். ஆமா ஐயா, ஆமா சுவாமி பண்ணுங்க, இதுவும் ஆண்டாள் பண்ணிதானே அப்படின்னு அந்த போலீஸ்காரன் தேரந்தூர் ஆண்டனிடத்துல சொன்னானாம். உடனே ஆண்டவனுக்கு அடாடா, இது ஆண்டாள் உற்சவத்தை முன்னிட்டு இந்த புஷ்கரனை காபந்து பண்றதுக்கு இவன் இங்க போட்டிருக்கா, ஆனா இதையும் இவன் ஆண்டாள் கங்கிரமாய் பாக்குறான் பாரு, இந்த நம்பர் நமக்கு இந்த புத்தி வரலையே, யார்கிட்ட இவன் காலட்சேபம் பண்ணா, எப்படி கொடுத்தான்னா தான் செய்வது ஆண்டாள் திருப்பணி நம்ம உள்ளத்துல இருக்கிறனாலே அந்த ஆண்டாளே அனுகிரகம் பண்ணிருக்கான் அவனுக்கு. இப்படியே போயிட்டு இருந்தது ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு ஆச்சாரியர் ஆண்டாள் சன்னதிக்கு போய் சேவிக்க போறார். அப்போ வந்து இந்த அந்த எங்க எந்த போலீஸ்காரன் அந்த புஷ்கரனை கிட்ட இருந்தானோ அவன் சன்னதி வாசல்லையே கிட்டையே இருந்துக்கும் போது ஆச்சாரியர் வந்திருக்கு. உடனே ஆச்சாரியனை சேவிச்சிருக்கார். கேட்டு என்னப்பா அங்க பார்த்தா இங்க உனக்கு இன்னைக்கு இன்னைக்கு உனக்கு உத்தியோகம் போட்டிருக்காளான்னு. ஆமா ஐயா அப்படின்னு சொன்னானா, அதுக்குள்ளே இங்க வந்துட்டான் இல்ல, அன்னைக்கு நான் அங்க இருக்கும்போது இந்த இடத்துலயா உனக்கு போஸ்டிங் போட்டிருக்கான்னு ஆச்சாரியர் கேட்டாச்சு. அந்த ஆச்சாரியர் திருவுள்ளத்தை நான் ஆண்டாள் கிட்ட வந்து கைங்கரியம் பண்ணோன்னு எண்ணம் இருந்திருக்கு போல் இருக்கு. அந்த இடத்துக்கு ஆண்டாள் அம்மா உடனே எனக்கு அனுகிரகம் பண்ணி இந்த சன்னதி வாசல்ல கைங்கறி கொடுத்துருக்கா பெரியவாளேன்னு சொல்லிட்டு சொன்னானாம். பிரமிச்சு போட்டாராம் தேரந்தூர் ஆண்டவர். எப்பேற்பட்ட விஷயத்தை யாருகிட்டையும் ஒன்னும் வாசிக்கல இவன். எப்பேற்பட்ட ஒரு வேதாந்தத்தை ஒரு பகவத் விஷயத்தை வந்து இவன் அற்புதமா தெரிஞ்சு நமக்கு சொல்றாண்டா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம் தேரந்தூர் ஆண்டவன். எதுக்கு இந்த இடத்துல அடையன் சொல்றேன்னா, அந்த ஆச்சாரிய கடாட்சமானது பெருமாள் கிட்ட கொண்டு வைக்கிறது. அப்படி மதங்க மகரிஷி ஆசிரமத்திலேயே அவன் திருவடியே தமக்கு பிராப்த பிராபகமாய் கைங்கரியம் பண்ணிருந்தாலே இந்த சபரி அவருடைய கைங்கரியத்தின் ஆச்சாரிய கைங்கரியத்தின் பலனாக எம்பெருமானே சாட்சிபூத்தனாய் எழு இருக்க சபரி மோக்ஷ சாட்சி பூதா அவளுக்கு வைகுண்டம் கிடைச்சதுன்னு சொல்றான். அப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணான் எல்லாருக்கும். ஒரு விபீஷன் ஆழ்வானுக்கு பண்ண அனுகிரகத்துல அந்த அனுகிரகத்தை விட யாருக்கும் ராமாவதாரத்தை பெருமாள் அனுகிரகம் பண்ணல. என்னன்னா, விபீஷன் ஆழ்வானுக்கு அனுகிரகம் எப்படின்னா, சுவாமி விபீஷண வசம் கிருதே கிருத லங்கைஸ்வர்யா அப்படின்னு சுவாமி தேசிகன். தன்னுடைய குலதனம் தன் மூதாதையெல்லாம் திருவாராரம் பண்ணிட்டு வந்த அந்த ரங்க விமானத்தோட ரங்கனையும் ஏழை பண்ணி கொடுத்தாலே ராமன். இதை விட ஒரு அனுகிரகம் ஒரு சிஷ்யனுக்கு, அந்த ராமனே நீயே சரணந்து வந்த அந்த விபீஷண் ஆழ்வான் அரக்கனுக்கு பெருமாள் தன்னுடைய ரங்க விமானத்தை அட பண்ணி கொடுத்தாருப்பா. நம்ம ஆத்துல ஒரு சால கிராமம் மனசு வந்து பத்து பத்து மூர்த்தி இருபது மூர்த்தி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்கறது நம்ம மனசு வரல. ஆனா தன்னுடைய குல சூரிய வம்சம் எப்படி, தசரத சக்கருடைய வம்சம் எப்படி, திலீபனாச்சு எவ்வளோ எவ்வளோ பெரிய அதிவீர மகா மகாமகா பலசாலிகள்லாம் ஏகபோகமா இருந்து சக்கரவர்த்தியாக இருந்து ஆட்சி பண்ண வம்சத்திலே ராமன் அவதாரம் பண்ணார். அவளெல்லாம் ஆராய்ச்சின்னு வந்த அந்த குலத்திலே ரங்கநாதனுடைய ரங்கநாதன் தான் ஆராதனை தேவத்தை அந்த தேவதையே எட பண்ணி கொடுத்தாரே பெருமாள் இல்லையா. அவனுக்கு அடிஞ்சு சுவாமி யோகம், அது அல்லவோ அனுகிரகம் சுவாமி இல்லையா. அப்படி அவனுக்கு பெருமாள் அற்புதமான ஒரு அவதாரம். அந்த அனுகிரகத்துக்கு ஈடியான லோகத்தில் எங்கேயும் சொல்ல முடியாது. அது போச்சு. பிராட்டியும் பெருமாளுமாய் சந்தோஷமாய் அங்க இருக்கும்போது காகம் வந்து ரொம்ப ஹிம்சம் பண்ணித்து பிராட்டிய. ஜெகன்மாதா என்று தெரிஞ்சும் அது வந்து ரொம்ப ஹிம்சம் பண்ணித்து பிராட்டினுடைய திருமார்பை தீண்டிட்டு போச்சு. எங்க போச்சு ஓட்டரா? பெருமாள் வந்து அவளும் சமாளிச்சு பார்த்தா சீதா பிராட்டியும். காகம் திரும்ப திரும்ப ஹிம்சை பெருமாள் சயனத்தில் எழுந்திருந்தார். எழுப்பவானவன் பார்த்தா முடியல, ஏற்று பெருமாளை எழுப்பிட்டா. ஒரு நிமிஷம் உன் கதையை முடிக்கிறான் பெருமாள். தர்மத்தை கிள்ளி போட்டார். ஓடித்து ஓடித்து ஓடித்து அனைத்துலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓரடையாளம் பெரியாழ்வா சந்திச்சு சித்திரகூடத்திருப்ப சிறுகாக்கை முலதீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாபோனின் அபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓரடையாளம் அப்படின்னு சீதா சீதா பிராட்டி கிட்ட அனுமான் சொல்றார். நான் ராமனுடைய சிஷ்யன்தான்னு சொல்ற பிராட்டிக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படல. அப்போ ஏகாந்தத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் விஜயாமலம் பண்ட திருவடி. அப்ப இந்த விஷயத்தையும் சாதிக்கிறதாக பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியில சாதிக்கிற பாசுரம் இது. இந்த காகம் என்ன பண்ணித்து சுவாமின்னா, அனைத்துலகம் தெரிந்தோடி தான் அம்மாட்ட போச்சு, எல்லா லோகத்துக்கிட்டையும் போச்சு, முடியல. அம்மாட்ட போனா அவ சொன்னா, ஐயோ ஜெகன் மாதா கிட்ட அபசாரப்பட்டுட்டு ஒன்னா காப்பாற்ற முடியாது, போ, யார் ஒன்னை கொல்ல வந்தாலும் அவன் காலில் போய் விடான்னு அனுப்பிச்சுட்டா. எல்லாம் ஓடி வந்து உழுந்து தன்னுடைய சக்தி மொத்தத்தையும் எழுந்து வந்து உழுந்தது காகம். பிராட்டி அப்படியே அந்த காருண்ய தேவதை அந்த புருஷகார பூதையானவள் தலகினா விழுந்த அந்த காலத்தை கூட திருப்பி பெருமாளுடைய திருவடியிலே சிரசிருக்கும்படியாக மாற்றிவிட்டு அனுகிரகம் பண்ணாள். அப்போது பெருமாள் என்ன பண்ண, சுகம் தவிர்க்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம், நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம், ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரியவோர் காகம் பிழைத்திட கண்ணடிவ செய்த காதுத்தனே அப்படின்னு. இந்திரனுடைய ஆகண்டலன் மகன் அவன் செய்த பெரிய அபசாரம், அவன் பிழைத்திட கண்ணடிவே செய்த காபத்த ஒரு கண்ணை அறுத்து விட்டுட்ட அவ்வளவுதான், ஓடி போடான. சீதை வந்து கொஞ்சம் மிரட்சியோட அதை காகத்தை பார்த்தனா அது பஸ்மம் ஆயிட்டு இருக்கும் அங்கேயே, இருந்தாலும் உயிர்வது அவளுக்கு கூடாது. என்ன ஏதோ ஒரு அவன் ஏதோ கட்ட புத்தியிலே பண்ண அபசாரம், அதையும் காப்பாத்தி தம்பதியா இருந்து காப்பாத்தி விட்டாளே அந்த உயிரை. இதவளவு ஒரு அனுகிரகம் எப்படி சுவாமி பண்ண முடியும் இல்லையா? இப்படி இப்ப நிறைய விஷயங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் அடைய விஜயாபனம் பண்றேன். சரி, இங்க வந்து ராவண வதம் முடிஞ்சது, அதற்கு பிறகு இவர் வந்து அயோத்திக்கு ஏழனும் பெருமாள் பரதனிட்ட போய் போனோம். அதுக்குள்ளேயும் பரதாழ்வான் வந்து சிதையில இறங்குவேன் சாதிச்சுட்டார், ஓடுறார் அனுமான முதல்ல அனுப்புறார். போகும்போது சொல்லிட்டு போயிட்டார், இந்திரா எனக்கு என்ன பண்ணியோ தெரியாது, என்னோட கங்கரத்தில் இறந்து போன குழந்தைகள் அத்தனையும் உயிர்ப்பிச்சு அயோத்திக்கு அம்சம்னு உன் வேலை சொல்லிட்டு போயிட்ட பெருமாள். சிலதெல்லாம் தேவ ரகசியங்கள், பெருமாள் ஆட்சியம் பண்ணிட்டு போயிட்டார், அவன் இந்திரன் அந்த மாதிரி அம்சான் திருப்பி. இந்த மாதிரி அந்த குரங்களுக்கு ராமகிங்கத்தில் ஈடுபட்ட குரங்களுக்கு ஒரு அனுகிரகம் பெருமாள் பண்றார் இல்லையா? அதை விட ரக்ஷணம் என்ன, இன்னொரு அனுகிரகம் தான். பெருமாள் சேது பந்தனம் பண்ணிட்டு இருக்கார், அப்போ எல்லாம் பெரிய பெரிய மலையை தூக்கி கொண்டு ஒரு ஒரு குரங்கு ஒரு பெரிய மலையை தூக்குமா, அவ்வளவு பலிஷ்டானா எல்லாரும் அங்க சுக்ரீவனுடைய கோஷ்டியில ஒரு குரங்கு ஒரு மலை அப்படியே உருட்டின்னு வருமா. அப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணி சேது பந்தனம் பண்ணி முடிக்க போற செயல ராத்திரி அழுது எல்லாம் களைப்பு எல்லாம் சமுத்திரக்கரடைய பொழுதும் தூங்குறது. அப்ப இந்த குரங்கெல்லாம் யார் சுவாமி காப்பாத்துறது சொல்லுங்க? பாலம் கட்டியாச்சு, உடனே இது அது மேல நடந்து வந்து ராட்சதால் அங்கேயிலேருந்து வந்து இந்த குரங்கெல்லாம் கொண்டு விட்டா யார் எப்போ வந்து அடிப்பான்னு தெரியல சுவாமி இல்லையா? ராத்திரில பிளைட்ல தூங்கிட்டு வந்து குண்டு போட்டு போறான் இந்த காலத்துல. அப்பையும் அதெல்லாம் அவளும் அசுரால் தானே, ஆகாய மார்க்கமா வருவா, கீழே நடந்து வருவா, தரையில வருவா, பூமியிலேருந்து கிளம்புவா, இப்படி எல்லா இம்சையும் அந்த அவதாரத்தில் இருந்திருக்கு. இந்த மாதிரி ராமகங்கரத்தை ஈடுபட்ட அந்த குரங்களை காப்பது யார் அப்படின்னா, அந்த சமுத்திர கரையில வில்லும் கையுமாயும் பெருமாளும் இளைய பெருமாளும் தெற்கு வடக்கா போய் போய் போய் இந்து ராப்பகலாக கண்முழிச்சு இந்த குரங்கள் நிம்மதியா நிந்திரை அம்சம் எட்டும் தூங்கிட்டு என்ன ரொம்ப களைச்சிருக்கு பாவம், கங்கிரம் பண்ணிருக்கு, பாலம் கட்டுறதுக்கு உபகாரம் பண்ணிருக்கு, மலையை பெரட்டின்னு வந்தது, மண்ணை அள்ளி கொட்டிருக்கு, எத்தனையோ கங்கிரம் ராமகங்கிரியம் சேது பந்தனத்துக்கு பண்ணிருக்கே, எப்பேற்பட்டதா ஒரு கங்கிரம் அன்று பண்ண அந்த சேது பந்தன கங்கிரமான இன்றும் நாம் அங்க போய் சேவிச்சு அந்த சேதுக்கரையை நாம் ஒரு முழுக்கு போட்டு சங்கல்பம் பண்ணி ஒரு முழுக்கு போட்டா நாம் மொத்த பாபமும் விலகிறதே, எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் எம்பெருமான் நமக்கு ராமாவதாரத்துல இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. பின்னானார் வணங்கும் சோதி அப்படின்னு ஆழ்வார். அன்னைக்கு அந்த சேது பந்தனம் பண்ணதாலே பிராட்டிய கூட்டுனத்துக்கு வந்த பண்ண கைங்கரியமானது அவளும் அவ குரங்கு இனமா இருந்தாலும் ராமனுடைய பரம பகவத்தாள் இல்லையாவா, ராம கைங்கரியத்தை ஈடுபட்டவா இல்லையா? அவளுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கேன்னா அந்த குரங்க உயிரை காப்பாத்தணும் அப்படின்னாக்கா பெருமாளும் இளைய பெருமாளும் வில்லும் கையுமா அந்த வியாக்கரணம் அற்புதமா இருக்கும், வில்லும் கையுமா ராப்பகலாயிருந்து காத்தாளமே வேற யார் காப்பாற்ற முடியும் சொல்லுங்க? இது பெரிய அனுகிரகம் இல்லையா சொல்லுங்க? ராத்திரி அத்தனை ராட்சசாலம் வந்து குரங்களை அடிச்சு தும்சம் பண்ணியிருந்தான்னாக்கா திருப்பி ராமன் எப்படி போருக்கு போய் லங்கைக்கு போக முடியும்? அதனால இவாளுக்கு ஒரு ரட்சிச்சாதான் திருப்பி இவா உபகாரம் பண்ணுவான் என்ற ரீதியிலே பெருமாள் இவாளுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணி இளைய பெருமானும் பெருமாளும் சேர்ந்து அவளை காத்து ரட்சிச்சாள்னு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது நமக்கு. அப்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்க, அது மட்டுமில்ல எம்பெருமானிடத்துல யாசகம்னு வந்தவாளுக்கு பெருமாள் வந்து யாரோ சொல்லுவா மந்திரிட்டு சொல்லி அவன் என்னன்னு பாருங்கோ, ஏதோ கேட்கறான், கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லல. ராஜா தர்பார்ல போய் வந்து கேட்டா எப்படி இருக்கும், அதுக்குண்டான மந்திரிகள் இருப்பா, பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லி என்ன திட்டமோ பார்த்து அவனுக்கு ஏதோ ஏதோ கேட்கறான், படிப்பு கேட்கறான், பொன் கல்யாணம் ஏதோ பொன் பொற்கிழியை கொடுத்து அனுப்புன்னு சொல்லாம எம்பெருமான் பெருமாள் என்ன பண்ணுவாரா, ராமன் ஆசனத்தை விட்டு இறங்கி வந்து யாரு யாசகம் வாங்குறானோ அவனை நல்லா ஏற இறங்க பாப்பான, நல்ல குடித கடாட்சிப்பானோ. பெருமாள் பார்த்து, அப்பா நீ யாரு, எங்க நீ வசிக்கிற, உனக்கு என்ன வேணும், உனக்கு கஷ்டம் என்னன்னு கேட்டு பெருமாள் அனுகிரகம் பண்றா இல்லையா. அது வந்து அந்த அனுகிரகம் பெருமாள் தன் ஆசனத்தை விட்டு இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணணும்னு எந்த நீதியும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு இல்லை. இருப்பினும் பெருமாள் தர்மிஷ்டன், ஏதோ என் ராஜ்யத்திலே ஏதோ ஒரு கஷ்டம் வந்து கேட்கறான்ப்பா, அவனுக்கு என்ன கஷ்டமும் தெரியலே, நான் நேரா கேட்கணும், நான் வந்து காவலன் பாதுகாவலன், ராஜான்னு நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாரும், சேவகன் அர்த்தம், காவலாளின்னு அர்த்தம். எதுக்கு காவலாளினா, இந்த லோகத்துக்கு காவலாளி, எந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணா அந்த ராஜ்யத்துக்கு அவன்தான பொறுப்பு, தார்மீகமான பொறுப்பு ஏத்துக்கணும், ஒண்ணும் அந்த ராஜ்யத்தை யாரு கட்டம்னாலும் அவன்தானா தீர்த்து வைக்கணும். அந்த காரணம் பொருட்டு பெருமாள் இறங்கி வந்து எவன் யாசகம் கேட்கறானோ அவனை குழு கடாட்சித்து கொடுப்பேறான். அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியாலும் நிறையா பண்றா. ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் கங்கராவன் மகாதேசி இன்று வைகுண்ட வாசையாயில் இருக்கார். அப்படிதான், யார் சேவிச்சாலும் என்னப்பா எந்த ஊர் என்ன விஷயம் எதுக்கு வந்த, சமாஷ்டமா பரநியாசமா இல்ல ஏற்கனவே பண்ணுட்டியான்னு விசாரிப்ப. ஆண்டவன் உடம்பு சரியில்லைன்னா அவளுக்கு ஒரு வைத்தியம், பொண்ணு கல்யாணம் ஜாதகம்னா பார்த்து கொடுத்தாகும். அந்த மாதிரி வில்லுவ நயசிங்கர் பரநியாசம் பண்ணும்போது கிட்ட நின்று அவளை பார்த்து அந்த உக்தி நிஷ்டையை அனுஷ்டிச்சு வச்சு அவளுக்கு நிசபரிடத்திலே வரசார்ப்பணம் பண்ணி வைப்பதா அவ சிஷ்யால் நிறைய பேர் சொல்லியிருக்கா. ஏன்னா அது குடிதை கடாட்சிக்கணும் அவளை, அந்த ஆச்சார கடாட்சமானது நல்ல கதைக்கு கொண்டு போறது. அதே மாதிரி ராமன் எப்பேற்பட்ட அனுகிரகம், அவனே நின்று கடாட்சம் பண்றான் அப்படின்னா அதை விட ஒரு பாக்கியம் அந்த அயோத்தி மாநகர மக்களுக்கு தேவையா சொல்லுங்க. என்ன எப்பேற்பட்டது, ஏகபோக சக்கரவர்த்தி சுவாமி அவன் வந்து குளிர கடாட்சிக்கிறான்னு சொன்னாக்க, ராமன் காட்டுக்கு போனான்னே அயோத்தி மொத்தமும் அழுது. அப்படின்னா ராமன் பேர்ல அவ வச்சுக்கிற பிரீத்தி என்ன, தன் ராஜா மேலே தன்னுடைய இளவரசன் மேலே அந்த நாட்டு பிரஜைகள் வச்சிருக்கிற பிரீதி என்ன, அந்த பிரீதிக்கு பிரதியுபகாரமாய் பெருமான் என்று சொல்றான். அது மட்டுமில்ல, பெருமாள் தன்னுடைய அவதாரம் முடிச்சுக்க ஸ்திதி வந்தபோது கூட கற்பா ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பாக முதலா புல்லரும் பாதி ஒன்றிய நற்பால் அயோத்தியில் வாடும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு தனன் நான்முகனாறு பெற்ற நாட்டுளே என்னும்படியாக எல்லோருக்கும் யார் யார் வாங்களோ வாங்கோ சரையுடன் இறங்குவோம்னு சாய்ச்சா பெருமாள். புல்லெரும்பாதி ஒன்றின்றியே ஒத்தனையும் விட்டு வைக்கலாம், எல்லாருக்கும் நல்ல கதி கொடுத்தான் பெருமாள். விபீஷணாழ்வான் வந்து சரணாகதி பண்ணார், பெரிய விஷயம் அது. அரக்கனுக்கு பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ண, அபயம் ராமா அபயம் ராமா என்று கூக்குரலிட்டு விபீஷணாழ்வான் மட்டும்தான். ஆனா விபீஷணாழ்வான் லங்கையிலிருந்து கிளம்பும் போதே நான்கு ராட்சசால் அவருடைய சிஷ்யால் அத்தந்த சிஷ்யால் கூடவே வந்தான். இவன் பண்ண ஒரு சரணாகதியின் பயனாக பெருமாளுடைய அனுகிரகமானது எப்படி வந்து அப்படியே பரிவாகமா கொட்டுறது அப்படின்னா, யஜமானன் பண்ண ஒரு சரணாகதிக்காக யஜமானுடைய சிஷ்யாளா வந்த கூடிய அவனுடைய அனுயாத்திரையா வந்த ராமன சேவிக்கிறோன் வந்தவாளுக்கும் பெருமான் நல்லகதி அபயம் அளித்தானே, இதை விட ஓர் அனுகிரகம் பண்ண முடியுமா என்ன சொல்லுங்க. அளிக்காதே, அவனுக்கு சரணாகதி கொடுக்காதேப்பா அப்படின்னு சொல்றா எல்லாரும், மதலிச்சு சொல்றா. அனுமாசத்தை பொறுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்ற பெருமாளும், என்னுடைய தர்மமானது அபயம் என்று வந்தவாளுக்கு அபயம் அளிக்கிறது தான்ப்பா அப்படின்னு என்னுடைய மூதாதையோட வழக்கத்தை நான் கடைபிடிச்சுட்டு இருக்கேன், நான் இன்று அவனை திரஸ்காரம் பண்ணிட்டா அவளுடைய பேருக்கு பங்கம் ஏற்பட்டுடன் பெருமாள் சில விஷயங்கள் எடுத்து சொல்றார். அபய பிரதான சாரத்தை இதெல்லாம் வருது. அப்படி சொல்லி இவனை வந்து பெருமாள் சரணாகதனா ஏத்துக்கிறான், ரட்சிக்கிறவன் நானு, எங்கிட்டதான் சரணாகதி அவன் வந்து பண்ண முடியும், அதனாலே வந்திருக்கான், புத்தி தெளிஞ்சு வந்திருக்கான் சுவாமி, எதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு கூட்டு அனுகிரகம் பண்ணான் பெருமாள். அப்படி பண்ணும்போது அவன் கூட வந்த நாலு ராட்சதாளுக்கும் சேர்த்து பெருமாள் அனுகிரகம் பண்ணான். இதுபடவோ ஒரு அனுகிரகம் என்னன்னா, சுவாமி சுக்ரீவனுக்கு அந்த பிரதேசத்தை பட்டாபிஷேகம் பண்ணிட்டீர், இப்போ இவன் விபீஷன் ஆழ்வான் அவனுக்கு லங்கைக்கு ராஜ்யம் கொடுக்கிறன்னு சொல்லி வந்துட்டீர், சரி ராவணன் வந்து நின்றான்னா என்ன பண்றது சுவாமி அப்படின்னா, ராவணனுக்கு கொடுத்துடுறேன், என் ராஜ்யத்தை அயோத்தி விபீஷனுக்கு கொடுத்துட்டு போறேனே அப்படின்னு பெருமாள் சாதிச்சாரா. அப்பனா எம்பெருமாடு திருவுள்ளம் பார்க்க யாரையும் சண்டை போட்டு நோகடிச்சா அவளை கொல்லணும்னு அவனுக்கு இல்லை, அதர்ம ரீதியா யார் பாரோ அவனுக்கு மட்டும் சிக்ஷை. எவன் ஒருவன் தர்மத்தை அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு பெருமாள் உறுதுணையா இருந்து அவன் தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு தான் உபகாரம் செய்வது. எப்படி ரிஷிகளுடைய யஜ்ஞ யாகங்களை காத்து ரட்சிச்சாரோ அந்த ரீதியை தான் பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணுவர். அப்படி பெருமாள் என் அயோத்தியை கொடுத்துட்டு போறண்டா, என்ன பெரிய சமாச்சாரம் இது அப்படின்னு சாய்ச்சா. அப்படின்னா பெருமாளுடைய அந்த விசால திருவுள்ளம் காருண்யம் தயை இருக்கே, இதுக்கு ஈடு என இந்த லோகத்தில் இருக்கா? இல்லையா சுவாமி. இப்படியா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் ஸ்ரீமத் ராமாயணத்தை நோண்டி நோண்டி நம்ம சேவிக்கும் போது ஆச்சாரியர்கள் எவ்வளோ விஷயம் எடுத்துக் கொடுக்குறாங்க. ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்குடந்தை ஆண்டவனுடைய அந்த ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசத்தை கேட்டாக்கா அப்படியே கண்ணில் ஜலம் வரும். அப்படி சாதிப்ப ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அப்படி ஒரு அனுகிரகம், அற்புதமா அற்புதமா சாதிப்ப. எங்க பாகவத அவசாரம், பகவத அவசாரம்னா இருக்கு ஸ்லோகங்கள்ல காட்டுறா, யார் யார் பண்ணா அதுக்கு சிக்ஷை என்ன படுத்த, பெருமாள் என்ன கொடுத்தார், எந்த இடத்த பெருமாள் சரணாகதி பண்ணார், எந்தெந்த பெருமாள் எந்தெந்த இடத்துல பெருமாள் தன் சதுர்புஜத்தை எல்லாருக்கும் காட்டி அனுகிரகம் பண்ணார், இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் அந்த உள்ளே அந்த கிரந்தத்தை உள்ளே இறங்கி இறங்கி அந்த அந்த ராம பரிவாகத்திலே வந்து அவ நீச்சல் அடிச்சு முத்துக்களை கொடுத்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்க அர்த்தம் என்ற ரீதியிலே நமக்கு வியாக்கியானம் என்ற ரீதி உபன்யாசமாய் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா. அப்படி அவாளெல்லாம் பண்ணவேதான் நமக்கு இன்னைக்கு ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க தெரியுது, முழுக்க தெரியும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா தெரியாது எவ்வளவு இருக்கு. 24,000 ஸ்லோகம் ஆச்சு சுவாமி, 24,000 ஸ்லோகம், ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தமான 24,000 அர்த்தம் ஆச்சு இல்லையா. அது உள்ள ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு ஆச்சாரம் ஒரு ஒரு மாதிரி பார்க்கலாம் ஸ்லோகங்களை, ஓ இப்படி இருக்கலாமோ அர்த்த புஷ்டி அப்படி இருக்கலாமோ அப்படின்ட்டு. ஏன்னா அற்புதமான கிரந்தமா இருக்கு, ஒரே அனுகிரகம் சரணாகதி எம்பெருமான் சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு ஸ்ரீமத் ராமாயணமும் அனுகிரகம் பண்ணிருக்கா பெரியவா. இதெல்லாம் ராம ராமாவதார்த்த பெருமாள் பண்ண அனுகிரக விசேஷம் இன்னும் நிறைய இருக்கு, உள்ள இறங்கி சேவிச்சா அது சமுத்திரம்னா அது, அதெல்லாம் நம்மளால மீள முடியாது. நேற்று சொன்ன மாதிரி எத்தனை கோடி ஜென்மா எடுத்தாலும் ராமகிருஷ்ண அவதாரதிகளை நாம் முழுக்க தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இன்று ராமனுடைய அனுகிரகம் மட்டும் இன்னைக்கு இந்த உபன்யாசத்தில் சொல்லி, நாளை கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் பண்ண அனுகிரக விசேஷாதிகளை நாளை நாம் சந்திப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.